ஜகன்மோகனே கிருஷ்ணா, ஜகவனே பாலிபனே கிருஷ்ணா, ஜகன்மோகனே கிருஷ்ணா, ஜகவனே பாலிபனே கிருஷ்ணா, ஜகன்மோகனே சிதிங்கலி வந்தே மாத்தோ வளக்கையலி நீ வெளதே ஒப்பள பசிதிங்கலி வந்தே மாத்தோ வளக்கையலி நீ வெளதே கொப்பித தைத்தியர உடன சீழிதே இந்த தப்பி பாடவனெல்லி கலித்தையோரங்க கொப்பித தைத்தியர உடன சீழிதே இந்த தப்பி பாடவனெல்லி கலித்தையோ ரங்கா ஜகன்மோகனே கிருஷ்ணா ஜகவனே பாலிபனே கிருஷ்ணா ஜகன்மோகனே கிருஷ்ணா கிருஷ்ணா ஜகவனே பாலிபனே கிருஷ்ணா ஜகன்மோகனே கிருஷ்ணா கரையலு யாதவராய நீ நகு தெளிவந்து ஆதிமூலனேந்து கதிராஜ கரையலு யாதவராய நீ நகு தெளிவந்து ஆதரதிந்த கஜேந்திரன சலகிதே ஆதி வியாடகளெல்லி கலித்தேயொரங்க ஆதரதிந்த கஜேந்திரன ಮಲಗಿದೆ ಆದಿವ್ಯಾಡಗಳಲ್ಲಿ ಕಲಿತೆಯೋ ರಂಗ ಜಗನ್ಮೋಗನಲೇ ಕೃಷ್ಣ ಜಗವನೆ ಪಾಲಿಪನೆ ಕೃಷ್ಣ ಜಗನ್ಮೋಗನಲೇ ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ